நீ போகும் பாதையில் மனசு போகுதே மானே. நீ போகும் பாதையில் மனசு போகுதே மானே, நீ போகும் பாதையில் மனசு போகுதே மானே, நீ நடந்து போகையில் பாதம் நோகுமே பூவை போட்டு தாரே, அதில் நடந்து வாடி மானே பூவை போட்டு தாரே, அதில் நடந்து வாடி மானே. நீ போகும் பாதையில் மனசு போகுதே ராசா, நீ போகும் பாதையில் மனசு போகுதே ராசா, நீ நடந்து போகையில் பாதம் நோகுமே பூவை போட்டு தாரே, அதில் நடந்து வாங்க ராசா பூவை போட்டு தாரே, அதில் நடந்து வாங்க ராசா. வானத்தில பூத்திருக்கும் வைரமணி பூவெடுத்து மாலை ஒண்ணு நான் தொடுத்து உங்கழுத்தில் போடவா, பாதத்துக்கு ஓர் கொலுசு வைரத்தில போடவா, நிறம் வரும் வைரங்களை மின்மினிக்கு சூடவா, அது ஒண்ணு போதுமானே. பள்ளிக்கூடம் போனதில்லை பாடமும் படிச்சதில்லை, சொல்லி யாரும் கொடுக்கவில்லை சொந்த புத்தி ஏதும் இல்லை, என்ன போலாம்பளைய பார்த்து கொள்ள யார் இருக்கா, ஒன்ன போல பொம்பளைக்கே எத்தனையோ பேர் இருக்கா. சொன்னதையே பாதையில் மனசு போகுதே மானே, நீ போகும் பாதையில் மனசு போகுதே மானே, நீ நடந்து போகையில் பாதம் நோகுமே பூவை போட்டு தாரே, அது நடந்து வாங்க ராசா பூவை போட்டு தாரே, அதில் நடந்து வாடி மானே.